தங்கம் எந்தன் செல்ல தங்கையே கண்ணு கலங்கு எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விந்தி வருந்தது நீ துள்ளி வரும் மானினத்தின் தோழியடி சிறு துன்பம் என்றால் எந்த நெஞ்சில் காயமடி சின்னத்தங்கம் எந்தன் செல்லத்தங்கையே கண்ணு கலங்குது எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது சிவந்தது எந்த நினைவிலே சோகமெங்கும் நிறைந்தது இந்த அண்ணன் இருக்க உனது வாழ்வில் கலக்கமீனடி சின்னத்தங்கம் எந்த செல்லத்தங்கையே கண்ணு கலங்குது எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது கேட்ட மாப்பிள்ளைய ஓம் மனசு போல மனம் முடிப்ப சீமந்தமும் நடத்தி வைப்ப ஓம் குழந்தைகளை நான் சுமப்ப பதினாறுகளும் பெற்று நீ வாழணும் அதை பார்த்து நான் தினம் தினம் மகிழணும் நம்ம ஊரு உறவும் உனது வாழ்வை மகிழ்ந்து பாடணும் சின்னத்தங்கம் எந்த செல்லத்தங்கம் ஏன் கண்ணு கலங்குது எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது நீ துள்ளி வரும் மானினத்தின் தோழியடி சிறு துன்பம் என்றால் எந்த நெஞ்சில் காயமடி சின்னத்தங்கம் எந்த செல்லத்தங்கம் ஏன் கண்ணு கலங்குது எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வரும்